கண்மணிக்கு புரியாதா, கொஞ்சம் முன்னாலே வந்தாலே தெரியாதா. பொன்னான கண்மணிக்கு புரியாதா, கொஞ்சம் முன்னாலே வந்தாலே தெரியாதா. கண்ணழகை நான் காணக்கூடாதா, கண்ணழகை நான் காணக்கூடாதா, கல்யாண தேரோட கூடாதா. பொன்னான கண்மணிக்கு புரியாதா, கொஞ்சம் முன்னாலே வந்தாலே தெரியாதா. கண்ணந்தனில் முத்தமிட்டு கண்ணிரண்டில் கண்ணை வைத்து சின்ன பிள்ளை போலே நானும் வாலாட்டவா, சின்ன பிள்ளை போலே நானும் வாலாட்டவா. ஓ கண்ணான கண்ணனுக்கு அவதாரமா, கொஞ்சம் பின்னால பார்க்கவும் முடியலையா. பொன்னான கண்மணிக்கு புரியாதா, கொஞ்சம் முன்னாலே வந்தாலே தெரியாதா. மலர் வாடும் என்று சொந்த மலர் வேண்டும் என்று இந்த மலர் வண்ணம் கண்டு நான் பாடவா, இந்த மலர் வண்ணம் கண்டு நான் பாடவா. கண்ணான கண்ணனுக்கு அவசரமா, கொஞ்சம் பின்னாலே பார்க்கவும் முடியலையா. சின்னதுக்கு சிரிப்பதும் தெரியலையா, அது பேசாமல் பேசுவது கேட்கலையா. அவசரமா, கொஞ்சம் பின்னால பார்க்கவும் முடியலை.